மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு. மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு. இது பூபாலம் புது ஆலோலம், விழிப்பூவும் மலரும் காலை நேரம். மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு. காற்று போடு கூடும், காதல் சங்கீதம் பாடும். பார்த்து என் உள்ளம் தேடும், பாசம் அன்போடு மூடும். இதயம் போடாத லயமும் கேட்டு, இளமை பாடாத கவிதை பாட்டு. இதயம் போடாத லயமும் கேட்டு, இளமை பாடாத கவிதை பாட்டு. இமைகளில் பல தாளம் இசைகளை அது கூறும். இரவிலும் பகலிலும் உன்னை பார்த்து பார்த்து பார்வை வாடும். மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு. நீயும் இல்லாத போது நானும் நானாவதேது. காற்றில் நான் சொன்ன தூது காதில் கேட்டாலும் மாறு. புதிய காவேரி கடலை தேடும், இனிமை எல்கின்ற ராகம் பாடும். புதிய காவேரி கடலை தேடும், இனிமை எல்கின்ற ராகம் பாடும். இதயமும் நதி போல ஏங்குதே விளையாட. புரிந்ததா தெரிந்ததா பதில் கூற வேண்டும் பாடல் மூலம். மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு. இது பூபாலம் புது ஆலோலம், விழிப்பூவும் மலரும் காலை நேரம். மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு.